இந்திய தத்துவ ஞானிகளின் கொள்கைப்படி பிரபஞ்சம் இரண்டு பொருட்களால் ஆக்கப்பட்டுள்ளது. அவற்றில் ஒன்றுதான் ஆகாசம். இது எங்கும் வியாபித்து அனைத்தை ஊடுருவியுள்ளது. உருவமுள்ள அனைத்தும் செயற்கையால் விளைந்த அனைத்தும் ஆகாசத்திலிருந்தே வெளிப்பட்டு உள்ளன. ஆகாசமே காற்றாகவும் திரவப் பொருளாகவும் திடப்பொருளாகவும் ஆகியுள்ளது. சூரியனாக, சந்திரனாக, பூமியாக, நட்சத்திரங்களாக ஆகியுள்ளதும் ஆகாசமே. மனித உடல், பிராணி உடல், தாவரங்கள் அனைத்தும், நாம் காண்கின்ற, நாம் உணர்கின்ற அனைத்தும், இருப்பவை அனைத்துமாக இருப்பதும் ஆகாசமே. அதை உணர முடியாது. சாதாரணமாக எந்த விதத்திலும் நாம் உணர முடியாத அளவிற்கு அது நுண்ணியதாக உள்ளது. அது தூலமாகிய உருவம் பெறும்போதுதான் அதை நாம் காண முடியும். படைப்பின் துவக்கத்தில் இந்த ஆகாசம் மட்டுமே இருந்தது. ஒரு கல்பம் முடியும்போது திடப்பொருட்கள், திரவங்கள், வாயுக்கள் எல்லாம் கரைந்து மீண்டும் ஆகாசமாகவே விடுகின்றன.